அங்கண் மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டீர் கீழே அங்கண் மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர் கீழே அங்கண் மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர் கீழே அங்கண் மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர் கீழே சங்கம் இரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கண் சீரு சீரிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் செங்கண் சீரு சீரிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய்